சந்தியாகும் போது காதல் தான் காப்பாற்றுமா நீயாகத்தானே நான் ஆகி போனேன் காதல் தான் ஏமாற்றுமா தோளோடு தோள் சாயும் நேரத்தில் நம் காதலிரவும் பகலும் தூரத்தை எப்போதும் என் பாதம் தனியாய் தனியாய் கடந்திடுமா ஓ மனக்குழத்தினில் தன்னாலே மழை பொழியது உன்னாலே இதய இதழினில் தலை துவக்கிடவா இருவரும் பதில் சொல்லாமல் இடைவெளிகளை காதல் தீராதோ ஆதாமும்